என்ன கண் கூறார் மாறிவாயார் சக்குராச்சம் செந்துனஸ்மெருதி துக்கு கந்து மாறிஸ்தா விலாரத்தான La fluenta teiro estas nun ceni Contro vento, contro l'om Combatte las nieron Pas la nova Oft casi sin estel Se la teiro venas nun Sin presentas opportun Astero clar Brias in cielo Cantu, cantu Cantu, camarada Loro nestante zon Avas vi Estas el cielo Cien brias ni La fru En patero estas nuchini La fru en patero estas nuchini La fru en patero estas nuchini La fluenta teido estas nu